காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை கூட்ட போல, கனவுக்குள்ளே அவள வச்சேனே, என் கண்ணரண்ட திருடி போனாளே, புல்லாங்குழல கையில் தந்தாளே, என் மூச்சு காத்த வாங்கி போனாளே. நானும் இப்ப கடைசியில் நின்னேன், முத்தெடுக்க போனா உன் மூச்சடங்கும் தன்னா, காதல் முத்தெடுத்த பின்னா மனம் பித்தமாகும் பெண்ணா, அவ கைய விட்டு தாம் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு, காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு, காதல் பாத கல்லு முள்ளுடா, அது கடந்து போன ஆளே இல்லடா, காதல் ஒரு போத மாத்திர, அத போட்டு கிட்ட மூங்கில் யாத்திர, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சும்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. நெஞ்சில் ஓட்ட போட்ட பின்னும் மனம் ஒன்ன பத்தி பாடும், வந்து போனதாறு ஒரு நந்தவன தேரு, நம்பி நொந்து போன பாரு அவ பூ இல்லனாரு, என்ன திட்டம் போட்டு நீ திருடாது, எட்ட நின்னு நீ வருடாது, கட்டே ரொம்ப போல் நிருடாதே, மனம் தாங்காதே தாங்காதே, வானவில்லின் கோலம் நீ அம்மா, எவ்வானம் தாண்டி போனதெங்கம்மா, காதல் இல்லா ஊரு எங்கடா, என்ன கண்ணை கட்டி கூட்டி போங்கடா, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம் பூச்சி சாயம் போச்சம்மா. அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல, கனவுக்குள்ள அவளை வச்சேனே. என் கண்ணு ரெண்டு திருடி போனாளே, பொல்லாங்குழலை கையில் தந்தாளே, என் மூச்சு காத்த வாங்கி போனாளே.